శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశిగా జనమః శ్రీమదే శ్రీరంగ రామానుజ మహాదేశిగా జనమః శ్రీమదే వేదాంత రామానుజ మహాదేశిగా జనమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగా జనమః శ్రీమతే భగవతే బాహ్యహారాయ మహాదేశిగా జనమః శ్రీమతే వెంకటభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథవర బ్రహ్మణే నమః శ్రీ అలర్నేల్ మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాసవర బ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్క్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తథాగతి శ్రీరందుదో పులిదురి వెంకటముడయాన్ పారందచ్చొన్న పడమొழியுள் ஓர் ஒன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த் மகாதேசிகா ஜனமஹ. இந்த வருஷம் பகவதாளுக்கு வந்து தயாசதகம் என்ற கிரந்தம், அதிலே தயை என்ற குணத்தாலே சுவாமி தேசிகன் எப்படி சீனிவாசனாலே ஆட்கொள்ளப்பட்டார், அதனாலே தயை என்ற ஒரு குணத்துக்கு மாத்திரம் 100 ஸ்லோகங்களுக்கு மேலே சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த தயாசதகத்தில் எம்பெருமானுடைய அநேக குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. அந்த அநேக குணங்கள்ல எந்த குணம் ஆசிதாலுக்கு ரொம்ப உச்சிதம் அப்படின்னு கேட்டாக்கா தயை என்ற குணம் அப்படின்னு சாய்கிறார். தயாசதகம் 100 ஸ்லோகத்துக்கு மேல அனுகிரகம் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அனுபவிக்கக்கூடியதான பாக்யவசம் அந்த சீனிவாசனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தாலே இந்த வருஷம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அதனால உபோத்காதத்திலே சொன்னோம், மலையிலேந்து ஆரம்பிச்சு வரிசையா ஆச்சாரியனுடைய சந்நிதிகளை பிரணாமம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து இந்த தயை என்ற குணத்தை சுவாமி தேசிகன் பறக்க பேசுகிறார். இந்த தயாசதகத்திலே யதாசக்தி யதாமதி பெரியவாழ்கிட்ட கேட்ட விஷயங்களை நாம் மனத்திலே கொண்டு பல வியாக்கியானங்களையும் பரிசீலனை பண்ணி முடிந்த அளவுக்கு அவகாசத்துக்கு தகுந்தபடி இந்த வியாக்கியானங்களை நாம் அனுபவிக்கலாம் என்பது ஒரு பிரார்த்தனையா வைக்கின்றோம். அல்ல, முதல் ஸ்லோகத்தை சாய்கிறார் சுவாமி. பிரபத்தேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகும்பயா இக்ஷுசாரஸ்ரவன் தேவன் யன்மூர்த்தியா சக்கராயுதம் அப்படின்னு சாட்டு. இது ஸ்லோகங்கள் வந்து அநேக விதமா பண்றா பெரியவா, கவிகளுடைய சாமர்த்தியம். ஆனால் நம்மளுடைய சுவாமி இருக்காரே, அவருடைய பாணி ஒரு தனி பாணி. எந்த விஷயம் தாம் எடுத்து பேசினாலும் முதல்ல சரணாகதியை சொல்லக்கூடியதானது அவருடைய ஒரு தனி மெத்தட்னு வச்சுட்டு இருக்கார். ஆரம்பிக்கும் போதும் சரி முடிக்கும் போதும் சரி, எனக்கு ஒன்னும் தெரியாது பெரியவா சொல்லிக் கொடுத்த நான் சொன்னேன்னு சொல்லுவார். நிச்சானுசந்தான ரீதியா அதனுடைய தாத்பரிய அர்த்தம் என்னன்னா சரணாகதியை சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சீனிவாசனிடத்தோட திருவடியை பத்தி சுவாமி வர்ணிக்கும் போது பிரபத்தியே அப்படின்ற முதல்ல, எப்படின்னா எப்பேற்பட்டதான கல் மனசுக்காரனா இருந்தாலும் ஒரு பிரபத்தி அனுஷ்டிச்சுட்டாக்க மனசு கொஞ்சம் இறங்கும் இல்லையா, அது ஸ்வரூப லட்சணம். ஆனா இங்க சுவாமி பிரபத்தியே தம் கிரிம் பிராயகான்னு சாய்க்கிறேன். இந்த கிரியாகிய மலையில இருக்கக்கூடியதான சீனிவாசன் அவர் மங்களாசாசனமா இல்ல அந்த கிரிய மங்களாசாசனமானா, பதப்பிரயோகம் பிரகாரம் பார்த்தாக்கா முதல்ல எம்பெருமான் நின்று திருக்கோவத்திலே கலியுக கண்ணனாக இருக்கக்கூடிய அந்த சீனிவாசன் வந்து நின்று கொண்டு மலை மேல் நின்று கொண்டு ஆசிதாலுக்கு ரட்சணத்தை கொடுக்கின்றான். அதனாலே ஒரு அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் அஞ்சனாத்ரி விஷபாத்ரி என்று அநேக திருநாமங்களிலே இந்த மலையானது கூறப்படுறது புராணங்களிலே. அதனாலே முதல்ல மலையே சுவாமி தேசிகன் பிரபத்தி அனுஷ்டிக்கிறார். அதனாலே பிரபத்தேதம் கிரிம் பிராயஹா ஸ்ரீனிவாசானுகும்பயா அப்படின்னு மலையை முதல்ல சேவிக்கிறேன். வேறு எந்த பதம் போட்டும் போட்டா சரி வராது. அதனாலே வந்தே பிருந்தாவனச்சரம் அப்படின்னு வந்தேன்னு பதத்தை நமஸ்காரமா காட்டுறாரு அங்க. அதெல்லாம் நமஸ்தே வைதாளிகா பத்ததியிலே நமஸ்தேன்னு பதத்தை போட்டு எடுக்கிறார் சுவாமி தேசிகன் பாதுகா சகாசனத்தில். அதே போலவே இந்த சீனிவாசன் விஷயமாக தயை பற்றி பேசும்போது மலைய நமஸ்காரம் பண்றேன் பிரபத்தேதம் கிரிம் பிராயகான்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்டதான மலை, இந்த மலையில வீட்டிருக்கக்கூடிய சீனிவாசன் ரொம்ப வரப்பிரசாதி. ஆழ்வாராதிகள்லாம் ஒரு கதிரின இடம், தாயே தந்தையென்றும் தாரமே கிடமக்கள் என்றும், நோயே பற்றொடைந்தேன் நுண்ணை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையாறு திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியால் என்னை கொண்டருளேன்னு சொல்லிட்டு கலியன் வந்து தன் திருமொழியிலே சொல்றார். அப்பேற்பட்டதான மலையில் இருக்கக்கூடியதான அதவிடை உயர்ந்த சீனிவாசனானவனுக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்வதே இந்த ஜீவாத்மாவுக்கு பரம உஜ்ஜீவனம் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலே இங்கே பிரபத்தியே என்ற பதத்திலே காட்டி முதல்ல சரணம் அடைந்தேன்னு சொன்னர். புகழன்றில்லாபடியேன் உன் நடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சுவாமி தேசிகன் நம்மாழ்வார் வாக்கு கையில் எடுத்துட்டு முதல்ல தன் முதல் பிரபத்திய வந்து இந்த சீனிவாசன் விஷயமாக பண்ணும் போது முதல்ல மலைக்கு பிரபத்தி பண்றார். பிரபத்தேதம் கிரிம் பிராயா அப்படின்னு சாயர் எடுத்த உடனே இங்க இருக்கார் அங்க இருக்கன்னு சொன்னாதபடி இவையும் அவையும் உவையும் என்ற திருவாய்மொழி தசகத்திலே சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமா அனுகிரகம் பண்ணும் போது மொத்தமா கொடுத்தா இந்த குழந்தை தாங்காதுன்ட்டு கிட்ட இருக்கேன் மடியில இருக்கேன் சுவாமி தோல்ல இருக்கேன் மாவுல இருக்கேன் கண்ணுள்ள இருக்கேன் சிரசில் இருக்கேன் சொல்லி அப்புறம் அனுகிரகம் பண்ணார். ஆனா எடுத்த உடனே ஒரு அந்த விஷயமான எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ண விஷயம் இங்க எப்படின்னா நான் இங்க இருக்கேன் சுவாமி என்னை காப்பாத்து சொல்லி பண்ணா முதல்ல தடால்னு காலில் விழுந்துட்டார் சுவாமி. எம்பெருமான் கிட்ட கூட இல்ல, எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடியதான் மலையிலே விழுந்துட்டார். அதான் பிரபத்தி முரசு கொட்டர் எடுத்த உடனே பெருமாள் எழுதிட்டேன்னு ஒரு சங்கேதம் கொடுக்குறா இல்லையா புறப்பாடு சமயத்துல அந்த முரசு சப்தமானது இங்க இந்த பிரபத்தியாகிய முரசை சுவாமி தேசிகன் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாள்கிட்ட போக போறார். அதனாலே மலையே நமஸ்காரம் பண்ணியார் சுவாமி தேசிகன். பிரபத்தி சாஸ்திரத்தை காட்டுறதுக்கு எடுத்துனே பிரபத்தியேன்னு போட்டுட்டார், வேற அந்நிய பதம் ஒன்று உபயோகப்படுத்த சுவாமி தேசிகன் இங்க. அதனாலே பிரபத்தியே என்ற பதத்தால இந்த தயாசகத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன் சுவாமி தேசிகன். புகழந்துள்ளாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்ற ரீதியிலே முதல் பிரபத்தியை இந்த மலையிடத்தே பண்றார். எம்பெருமான் வந்து ரொம்ப தண்டதர், எல்லாருக்கும் எல்லா விதத்தையும் அனுகிரகம் பண்றது முடியாது, அவ கர்மாலய பொறுத்துதான் அனுகிரகம் கிடைக்கிறது. அதையெல்லாம் சுவாமி தேசிகன் தண்டதரன்னு தேசிகனுக்கு தெரியும். இருந்தாலும் அதை விட வசதியான குணம் ஒண்ணு இருக்கே இந்த சீனிவாசன் கிட்ட என்னன்னா தயை இருக்கு சுவாமி, அதை கொண்டாடுவோம் அப்படின்னு வாலிய சம்ஹாரம் பண்ணார், கம்சன வதம் பண்ணார் பெருமாள், ராவண வதம் பண்ணார். இருந்தாலும் அந்த காருண்யம் மேலோங்கி இருந்தது பெருமாள் கிட்டக. அவ தப்பு பண்ணா தண்டனை கொடுத்த சுவாமி கை கூப்பிடுவாளுக்கு வந்து பெருமாள் எப்படியும் தூக்கி விட்டுதானோ சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரானா இருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த தயை என்ற குணத்தாலே நமக்கு அனுகிரகம் பண்றார். அதனாலே தயை பத்தி பேச வந்திருக்கேன் சுவாமி தேசிய நீங்க பேச வந்திருக்கார். அதனாலே அவன் வீட்டில் இருக்கக்கூடியதான் முதல்ல மலையை நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னா சில ரொம்ப அனுஷ்டானத்திற்கு அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடியவா ரொம்ப பெரிய ஆச்சாரியாளா இருந்து நியமனிஷ்டா இருக்கக்கூடியவா கிட்ட அத்தியனம் பண்ணவாளோ காலக்ஷேபாதிகள் கேட்டவாளோ என்ன பண்ணுவான்னா சுவாமி ஆத்துக்கு வந்து காலக்ஷேபத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவானா அந்த கிரகத்தையே முதல்ல சேவிப்பா. சுவாமி உள்ள போய் சேவிக்க போறா காலக்ஷேபத்துக்கு பூர்வம் இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அந்த ஏழு இந்த கிரகத்தை சேவிக்கக்கூடியது அதுதான் வந்து சொரூப லட்சணம். திருவைந்தபுரத்துல வந்து ஒரு அனுஷ்டானம் இருக்கு, சுவாமி தேசிகன் திருமாலைய தாண்டிதான் தேவநாதனுடைய சன்னதிக்கு போனோம். அப்போ பெரியவாள் சில அனுஷ்டானங்கள் நமக்கு காட்டி வச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்டாக்கா சுவாமி ஏழு இந்த இடத்தை திருமாளிகையா பெரியவா ஒரு நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது நிச்சயமா வந்து ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் அஞ்சலி பண்ணாத ஸ்ரீவைஷ்ணவாலே கிடையாது. சுவாமி அங்க இல்ல, அவ இருந்த இட சாநித்தியம் அந்த அதை உத்தேசிச்சு அந்த இடத்தை, அந்த இடம் ரொம்ப பரிசுத்தமானது என்பதை மனசிலே வாங்கிட்டு அந்த சுவாமி தேசிகன் திருமாளிகைக்கு எழு இந்த திருமாளிகைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவது என்று சத்சம்பிரதாயத்தில் இப்ப இருக்கு. அதை போல ஸ்ரீவாசனாகவன் திருமலையிலே வீற்றிருக்கான். அதனாலே மலையை முதல்ல நமஸ்காரம் பண்ணி சிட்டாச்சாரத்தை சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுக்கிற முதல்ல பிரபத்யே தம் கிரிம் பிராயா அப்படின்னு. ஏன் சுவாமி மலைய வந்து நமஸ்காரம் பண்ணணும்? அச்சேதன வஸ்துவா சேது, அது அச்சேதன வஸ்துவா இருந்தாலும் எம்பெருமானை தன் திருமேனியிலே தாங்கின் இருக்கு இல்லையா, அதனாலே அந்த மலை வசதி அவன் திருவடி தோன்றிருக்கிற இடம் அது. ரொம்ப பிரசித்தமான மலை வேங்கடாத்ரி. வேங்கடாத்ரி சமம் ஸ்நானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன அப்படின்னா புராண வசனம். வேங்கடாத்ரி மலைக்கு சமமான ஒரு மலை லோகத்து எங்கேயும் இல்லை சுவாமி. நாஸ்தி அப்படின்னா ஆதிசேஷனே மலையா இருக்கான் அப்படின்னா நம்மாழ்வார் சாதிச்சேர் மலையே திருவுடம்பூர் சாகிய ஒரு இடத்துல திருவாய்மொழியில இந்த மலையே எம்பெருமானுடைய சரீரம் தானே சுவாமி, அதனால அதை சேவிச்சா என்ன? எம்பெருமான் திருமேனி ஒரு அங்கமா இருக்கு சுவாமி, ஆதிசேஷன் அங்க இருக்கான். அதனாலே முதல்ல மலையை நமஸ்கரிக்கிற பிரபத்தே தம் கிரிம் அப்படின்னு ரெண்டு மூணு பதத்தை போட்டார். ஏன் மலைய சொல்லணும்னா ஸ்ரீ சீனிவாசனை வந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அநேக பேர் இருக்கா. ஆழ்வாரதிகள் நமக்கு மலையே நமஸ்காரம் பண்ணி பெருமாளை செவிச்சான்னு பாசுரங்கள் நிறைய இருக்கு. மலையை பத்தி பேசாத ஆழ்வாராதிகள் கிடையாது. பொய்கை ஆழ்வார் வினச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே அப்படின்னு, பூதத்தாழ்வார் வான் கலந்த வண்ணன் வரையின்னு சாதிக்கிறார். அந்த மலையில என்ன இருக்கு சுவாமினா, போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை போக்கு ஆங்கலந்து போதறிந்து கொண்டேத்தும் போது உள்ளம் போது மணிவேங்கடவன் மலரடிக்கே செல்ல மணிவேங்கடவன் பேராய்ந்து அப்படின்னர். அந்த அப்பேற்பட்டதான புண்ணியமான மலையிலே வேதவர்பா இருக்கக்கூடிய மலையிலே வாசம் செய்கின்றதான மந்திகள் குரங்குகள் போது அறிந்து வானரங்கள் பூஞ்சுனை புக்கு சோலையில போறது சுனையில போயிட்டு ஆங்கலந்து போது அறிந்து கொண்டேத்தும் போது புஷ்பங்கள்லாம் பிரிச்சு தூக்கி போடுறதான். அது எங்க போறதுனா உள்ளம் போதும் மணிவேங்கடவன் மலர் அடிக்கே செல்ல அப்படின்னர். அந்த குரங்கள் பிச்சு போடுவதான அந்த புஷ்பங்கள் எம்பெருமான் திருவடிக்கு என்ன போறது, திருவேங்கடவன் திருவடிக்கு தான் போறது என்பதானது பூதத்தாழ்வாருடைய அனுகிரகமான ஒரு பாசுரம் நமக்கு இரண்டாம் திருவந்தாதியில. அப்போ அந்த மலையிலே வாசம் செய்தா பகவத் கைங்கரியமானது கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் பாசுரத்திலேருந்து இல்லையா. அதேமான ஏகப்பட்ட பாசுரங்கள் ஒவ்வொரு ஆழ்வாரும் மலையை பத்தி நிறைய இடங்களும் விஸ்தாரமா அனுகிரகம் பண்ணிருக்கா நமக்கு. பேயாழ்வார் விண்திறக்கும் வேங்கடம் அப்படின்னு சாய்க்கிறார். திருமழிப்பிரான் கொஞ்சம் மேல போனார். மெய்வினை நோய் தீர்க்கும் அப்படின்னு சாய்க்கிறார். நம்மாழ்வார் தன் திருவுருவத்தில் கற்கின்ற வாசகமே அப்படின்ற பதத்தாலே வேங்கடத்தை சொல்றார். பெரியாழ்வார் அணிபொழில் வேங்கடவா அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியிலே அனுகிரகம் பண்ணியாருது. இந்த மாதிரி எல்லா ஆழ்வாராதிகளும் மலையை பத்தி பேசுற ஆண்டாள் நாச்சியார் தென்னீருபாய் வேங்கடத்தியன் திருமாலும் போந்தானே, வேங்கடத்தை சொல்லி வேங்கடவானே பின்னாடி சொல்றான். தென்னீர்பாய் வேங்கடம் சுடைகள் இருக்கு, குளிர்ச்சியான தீர்த்தங்கள் பாய்கின்றதான திருவேங்கடம் ஆமையிலே இருக்கக்கூடியதான் என் நாதனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு. குலசேகர பெருமான் கேட்கவே வேண்டாம் ஒரு கதறு கதறிட்டு உணீர் செல்வத்து செல்வ தசகத்திலே வந்து பண்பாடும் வெங்கடத்துள் ஸ்தம்பகமானிற்கும் தவமுடைய நாவேரே அப்படின்னு. பண்கள் பாடுகின்றதானது வண்டுகள் ரீங்காரமிட்டு பாடுகின்றதான திருவேங்கட மாமலையிலே பொன்வற்றில் கேட்ட இது கேட்டர் அதை கேட்டர் ஆனாய் கோனேரி வாடும் குறுகாய் பிறப்பேனே கேட்டுட்டு எம்பெருமான் பொன் மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னர். பெருமாள் சன்னதி வாசல்ல வந்து அவன் திருவடி கிட்ட நிக்கணும்னு சொல்ல ஆழ்வார் எம்பெருமான் பொன் மலை மேல் அந்த வேத வெப்பின் மேல ஒரு ஏதான ஒரு வஸ்துவா, அது பேர் இல்லாத வஸ்துவா இருக்கட்டும் சுவாமி பரவாயில்ல, ஒரு வஸ்துவா நான் ஆகக்கூடாதா என்பதானது குலசேகரவாருடைய அலுச்செயல். இன்னும் சொன்னார், மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னார். மீனாய் அந்த திருமலையில வந்து எத்தனையோ சுனைகள் இருக்கு, அந்த சுனைகளிலே வந்து தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல ஒரு சின்ன மச்சமா நான் வந்து பிறக்க கூடாதா அப்படின்னு. மலையில எங்கேயோ வாரத்துல ஒரு சுனை ஓடுறது சுவாமி, அதுல போய் மச்சமா பிறந்தா திருவேங்கன் எப்படி வெங்கடவன் எப்படி சேவை கொடுப்பான் அந்த மீனுக்குன்னா, ஆழ்வாருக்கு மலையில இருக்கிறதான் உச்சிதம், பெருமாள் சேவை இரண்டாம் பட்சம்தான் அங்க. என்ன சொன்னார் குலசேகர பெருமான், சரி சுவாமி ஏன் மீனாய் பிறக்கும் விதையுடையேன் ஆவேன்னு ஏன் ஆழ்வார் பெருமாள்கிட்ட கேட்டார் அப்படின்னாக்க, அந்த சுனைகள்ல வந்து எத்தனையோ எத்தனையோ வேதம் பாசவா, பிரம்மத்தை பார்த்தவா, பிரம்ம பிரம்மத்தை உபாசனம் பண்றவா, பெருமாளையே உஜ்ஜீவனமா கொண்டுள்ளவாளா அங்க வந்து அனுஷ்டானம் பண்ணுவா, அந்த அனுஷ்டானம் பண்ணும்போது அவளுடைய திருவடி இதற்கு பிரசாதமானது அந்த தீர்த்தத்திலே வரும், அதை நான் உட்கொண்டு உஜ்ஜீவிச்சு என்னுடைய காலத்தை தள்ளிடுவேன் சொல்ல, அதுவே எனக்கு பரம பிராபியம், அதுவே பிராபகமா இருக்குன்னா, அப்ப அந்த பரம பாகவதாருடைய திருவடி விசேடத்தை காட்டுவதற்காக இங்கே குலசேகர பெருமான் என்ன சொன்னார், மீனாய் பிறக்கும் விதையுடைய நாவேனே அப்படின்னர். மலையில இருக்கக்கூடியதான சுனை, எத்தனையோ சுனைகள் இருக்கு, சுனைகள் பல வாயிரமும் சொல்லிட்டு மங்களாசாசனம் என்ற ஆழ்வாராதிகள்லாம் கமலச்சுனை வேங்கடவான் சொன்னார் கலியன், கடைக்குட்டி ஆழ்வாரன கலியன், கமலச்சுனை வேங்கடவா தாமர புஷ்பங்கள் நிறந்திருக்கக்கூடிய சுனைகளை உடையதானது இந்த திருமலை, அதிலே இருக்கக்கூடிய பெருமாளானன் வேங்கடநாதன் அப்படின்னு சொன்னார். திருவரங்கன பாட வந்தவரான திருப்பான் ஆழ்வார் என்ன சொன்னார்னாக்கா, மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு சொல்லிட்டு உடனே அரங்கத்தரவணையான்னு போட்டார். வடவேங்கடமாமலை சொல்லிட்டு கின்னாடி அரங்கத்தரவணையான கீழ் எடுத்தாரு திருப்பான் ஆழ்வார். இப்படியானது அந்த திருவேங்கடத்தை, அந்த பாவங்களை நசிக்கக்கூடியதான ஒரு பிரதேசம், அந்த திருவேங்கடத்தை பாடாத ஆழ்வாராதிகள்லாம் கிடவே கிடையாது. அதான் அடுத்தது சொன்னா வனாதி விஷ்ணுகுன்னு சொன்னான், இந்த மலையே விஷ்ணு ஸ்வரூபமானது, மலையே திருவுடம்பு என்று சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம். என்ன அப்ப அந்த மலைக்கு அப்பேற்பட்டதான் ஒரு பெருமை இருக்கு, பெருமை இருக்கவே தான் இவ்வளோ பாசுரங்களும் இவ்வளோ ஸ்தோத்திரங்களும் எத்தனையோ எத்தனையோ காவியங்களிலேயும் சரி, எத்தனையோ எத்தனையோ அந்த புராணங்களிலேயும் மலைய வேங்கடாத்ரி புராணத்தை மலையை அப்படி வர்ணிக்கிறார். அதனால வனாதி விஷ்ணுகுன்னு சொல்லும் போது வன மலையில வனம் இருக்கு, அந்த மலையே அங்கதான் இருக்கு. அதனாலே விஷ்ணு ஸ்வரூபமாகவே திருவேங்கடமுடையான ஸ்வரூபமாகவே அந்த மலையை காண்பது என்பது நம்மளுடைய ஆச்சாரியாருடைய ஒரு திருஷ்டி ஒரு நோக்கா இருக்கு. அதான் சொன்னார் சுவாமி, பிரபத்தேதம் கிரிம் பிராயகா, பிராயகான்னு போட்டார். அத ரொம்ப ஜாஸ்தியா பல தடவையாக பிராயகா பிரபத்தியே எதனா தம் கிரிமிம் அப்படின்னு நிறைய தடவை இந்த பபத்தியின் மூலமாக கிரியை நான் சேவிக்கிறேன், கிரியை நான் வணங்குகின்றேன், சரணடைகின்றேன் அப்படின்னு சரணமாகும் தனது ஆளடைந்தார்க்கெல்லாம்னு சுவாமி நம்மாழ்வார். நீயே சரணன்று அப்படின்னு குலசேகர பெருமான் சாய்ச்சார். நீ எத்தனையோ எத்தனையோ ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சரணாகதியை பரப்புறதுக்கு நிறைய பாசுரங்களை நமக்கு இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ண வச்சு அனுகிரகம் பண்ணிருக்கா. அதனாலே பிரபத்தேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானுகும்பயா அப்படின்னு முதல்வரிய பூர்த்தி பண்ற. அனுகம்பை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தானும் கூட சேர்ந்து நடுங்கிறதுன்னு அர்த்தம் அனுகம்பைனா. ஒரு பிராணி இருக்கு, ஒரு துக்கத்தால பீடிச்சு நடுங்கிட்டு இருக்கு அந்த பிராணி, அந்த பிராணியை கண்டு அந்த பிராணிக்கு யாரு காப்பாளனாக இருக்கானோ, யார் எஜமானனாக இருக்கானோ, அவனும் ஐயோ இந்த ஜந்து நடுங்கிறதேன்னு அவனும் ஒரு பயத்த மனத்துல பீதி உள்ளவனாய் ஆவதுதான் அணுக்கம்பைன்னு பதத்துக்கு அர்த்தம். அது எதனால ஏற்படுதுன்னா, தயை என்ற குணத்தாலே ஏற்படுறது அப்படின்னு. தயை என்ற குணத்தால் பார்த்து ஒரு பசுமாடு இருக்கு சுவாமி, அதுக்கு ரொம்ப சரீரத்து ஒரு உபாதை இருக்கு, அதனால சரி தாங்க முடியல கத்தின் இருக்குன்னு, ஐயோ இந்த பசுவை நான் வளர்த்தேனே இந்த பசு இப்படி கஷ்டப்படுறதே பெருமாளே ரட்சிக்க கூடாதா என்று தானும் ஒரு பீதோஸ்மியாக இருந்து கொண்டு அந்த பசுவிற்காக இயங்கிறதுக்கு பாருங்க இயங்கும் குணம் இருக்கே, அதுதான் சுவாமி தயைன்னு காட்டுறா. அப்போ இந்த இடத்துல ஸ்ரீனிவாசானுக்கும் பயா அப்படின்னு ஸ்ரீனிவாசம் செய்யக்கூடியதான அந்த பெருமாள் அனுகம்பையா இருக்கான் அப்படின்னா, தான் மட்டும் இந்த ஜீவாத்மா பட கஷ்டங்களை பார்த்து எம்பெருமான் நடுங்கல ஸ்ரீயாகிய பிராட்டியுடன் சேர்ந்து இந்த காரியத்தை பண்றான் அப்படின்னா, ஸ்ரீயுடன் இருக்கும் பெருமாள் ஸ்ரீ இல்லாத பெருமாள் நமக்கு உபயம் கிடையாது. அகல இல்லையா நிறையமன் தளர் மேல் மங்க ஒரே மார்பா அப்படின்னு சொன்னா, திருவானை நின் திருவானை கண்டான் ஆழ்வாராதிகள்லாம் சாதிக்கிறான். அப்பேற்பட்டதான மகாலட்சுமியை தனது வக்ஷஸ்தலத்திலே உடையவனான அந்த சீனிவாசன் என்ன பண்றான்னா, இந்த ஜீவாத்மக்கள்லாம் போடும் கஷ்டத்தை பார்த்து தானும் திருவுள்ளம் கலங்குறானே அதுதான் சுவாமி அனுகம்பைன்னு சாதிச்சா பெரியவா. ஸ்ரீராமனுக்கு வந்து வனத்துக்கு போகும்படியே ஆக்கிய மந்திரத்தோ கை கை கிட்டேந்து தண்டகாரண்ய தபோபதன ஜங்கம பாரிஜாதான்னு சுவாமி தேசியம் எடுத்தார். தண்டகாரண்யத்துக்கு போறார் பெருமாள், வனத்துக்கு போறார் சுவாமி. அதனால கிளம்பும் போது அயோத்தியில பக்ஷிகள் எல்லாம் நடுங்கி போச்சான், என் ராமன் எங்களை விட்டுட்டு போறானே சுவாமின்னு ஒரு அது அதுங்களுக்கெல்லாம் ஒரு திரிய அவளுக்கெல்லாம் ஒரு திருவுள்ளத்தை ஒரு கலக்கம் ஏற்பட்டு, பெருமாள் போகும்போது பாக்குற இதெல்லாம் இந்த பட்சிகள்லாம் வாடி போச்சேன்னு பெருமாளும் திருவுள்ளம் கலங்கினபடியே எள்ளி இருந்தான்னு சாய்க்கிறார் வால்மீகி பகவான். அதனாலே இந்த ரொம்ப தயைக்கு பாத்திரமானத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியானவன் தன் ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பட்சிகள் பசுக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய பிரிவை தாங்க முடியாத திருவுள்ள கலக்கத்தினாலே ஒரு கம்பமா அணுகம்பையா இருக்கும் போது இவனும் கூட சேர்ந்து அணுகதையாக, ஐயோ இதுங்களை விட்டு நாம் பிரிகிறமே அதுங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததே என்று எம்பெருமான் நடுங்கிறார் அந்த இடத்துல. அதான் சொன்னார், ஆனைக்கு நீ அருள் செய்தமையான்னு கேட்ட நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாரா என் ஆரிடரை நீக்காய் யானை கூட்டுது. எம்பெருமான் கருடாரூடனாய் வைகுண்டத்திலிருந்து அரைகுலைய தலைகுலைய வந்து நின்றார் என்பதானது வியாக்கியானம் அந்த இடத்துல. 31 அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் ஒரு யானை படும் கஷ்டத்தை பெருமாளால பார்க்க முடியல சுவாமி. ஏன்னா பிரபத்யே நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாரா என் ஆருடரை நீக்காய் என்று அந்த கஜேந்திரன் பிரபத்தி அனுஷ்டிச்ச உடனேவே பெருமாள் ஓடி வந்தான் இல்லையா, அதுதான் அணுகம்பை. ஐயோ இது கஷ்டப்படுறதே அப்படின்ட்டு ஓடி வராம பாருங்க, அத தயை என்ற எம்பெருமான் குணத்தை காட்டுவதா அது இருக்கு அப்படின்னா. இன்னும் கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தா இன்னும் எத்தனையோ தயை சொல்ற அந்த இடத்துல அனுகம்பா வருத்தப்பட்டதுன்னா, அந்த திதியின் வயிற்றிலே உள்ள கர்ப்பத்தை சபத்னி மாதவனுடைய அந்த சிசுவை இந்திரன் உள்ள போந்து 7 துண்டா வெட்டி ஒவ்வொரு துண்டையும் திருப்பி 7 துண்டா வெட்டி 49 பிண்டங்களாக ஆக்கினான். ஆனால் சக்கரதாரியான பெருமாள் என்ன பண்ணான், உள்ளே புகுந்து அந்த ரக்ஷிசு வெள்ள வந்து கொண்டு வந்தான். அதுதான் அனுகம்பைன்னா, பெருமாளுக்கு திருவுள்ளம் தாங்கல காத்து ரட்சிப்பேன்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அந்த இடத்துல அனுகிரகம் பண்றார் அந்த சிசுக்கு. அதுதான் அந்த தயையுடைய ஆக்கமானது எப்படி இருக்குன்னா, ரட்சிப்பதே ஆக்கமா இருக்கு அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு இந்த குணத்தை கிட்ட போய் சேர்க்கணும்னா பெருமாளுக்கு இடத்துக்கு போகும்போதே பெருமாளுக்கு பரிசரங்களா உள்ள அந்த கிரியும் பெருமாளுக்கு கைங்கிரியும் மண்டவாளையும் சேவிச்சுட்டு போறதான் சசம்பிரதாயமானது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறதுனாலே இங்க சுவாமி தேசியம் பிரபத்தேதம் கிரிம் பிராஜகா சீனிவாசானுகும் பயா அப்படின்னு. அந்த தயை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம், சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதி நீ, சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே என்று மகிஷைப்பிரான் சாதிச்ச. அவனுடைய தயை சொல்லி ஆள முடியாது சுவாமி. ராவண வதம் ஆயிடுத்து மண்டோதரி வந்து ராவனுடைய சரீரத்து மேல விழுந்து கதர்றா சுவாமி மகா பதிவிரத்தை மண்டோதரி. எம்பெருமான் தன் பானத்தாலே ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமான் கையில வில்ல கீழே ஊனின்னு இப்படி பாக்கிறார். எம்பெருமான் தலை குனிஞ்சிட்டு இருந்தாரா என்னன்னு கேட்டா, என்னுடைய பிராணநாதனை கொன்றவன் யார் என்று மண்டோதரி ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த மண்டோதரிக்கு எம்பெருமான் சதுர்புஜனாய் சேவை சாய்ச்சான்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சொல்றது. அப்போ எம்பெருமான் திருவுள்ள கலக்கம். ஏன்னா அவள் ஒண்ணு தப்பு பண்ண, அவ பர்த்தா பண்ண தப்புக்கு இப்போ அவளும் சேர்ந்து தண்டனை வைக்கிறா. ஒரு மகா பதிபதியான ஒரு அவல கோலத்துக்கு நான் காரணமாயிட்டேனே என்பதான எம்பெருமானுடைய திருவுள்ள கலக்கம், ஸ்ரீராமனுடைய திருவுள்ள கலக்கம் அந்த இடத்துல. இப்ப பாருங்க, மண்டோதருடைய திருவுள்ள கலக்கத்துக்கு தான் காரணமாயின், அவர் திருவுள்ளம் கலங்கிறதே அப்படின்னு தன் திருவுள்ளத்தையும் கலக்கி கொண்டான். அதுதான் சுவாமி அணுக்கம் பையின் சாதிச்சா பெரியவர். அதனாலே சீனிவாச அணுக்கும் பயா அப்படின்னு அந்த சொன்னர். இக்ஷுசாரகா சவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம்னு அடுத்து எடுத்த ரெண்டாவது வரியில இக்ஷுசாரம் கரும்பு இருக்கு சுவாமி, எம்பெருமான் கரும்பாயிருக்கான். அத எம்பெருமான அந்த கரும்பை புழிஞ்சா நமக்கு வந்து சாறு கிடைக்குது. கரும்பிருந்த கட்டுகே கடல் கிடந்த கண்ணனு இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வில்லிராமனு திருமிஷப்பிரான் சாய்ச்சர். அதாவது இது பருகி நேர்க்கு இனியவாறு, யாரு இந்த எம்பெருமானாய கரும்பை உட்கொள்றானோ அந்த சாரத்தை தான் எடுத்துக்கிறானோ அவனுக்கு இனியதா இருக்கும் அப்படின்னா. என்ன இனியதா இருக்கும் அப்படி, எப்படி இனிமை கிடைக்கிறது பருகினவாளுக்குன்னா, எம்பெருமான் தன்னுடைய தயை என்ற குணத்தாலே அனுகிரகசீலனாயிருந்த அவளை காத்து ரட்சிக்கிறான். அதுதான் அவளுக்கு இனியதாயிருக்கும். தண்டனை கொடுத்தா இனியதாயிருக்குமா சுவாமி? முடியாது. தண்டனை கொடுத்தா இனியதா இருக்கா? இல்லையே. எம்பெருமான் வந்து ரட்சிச்சவாளுக்கு எம்பெருமான் திருவடி பரம போக்கியமா இருக்கு. அதான் சொன்னார் இக்ஷுசார சவந்தேவ அப்படின்னு. அதாவது கரும்பு கெட்டியான வஸ்து, அந்த வஸ்துவை பிழிஞ்ச உடனே சாறு கிடைக்கிறது, சாறு ரொம்ப இன்பமா இருக்கு சாருக்கு. இந்த மலையானது எப்பேற்பட்டதான கரும்ப பிழிஞ்ச வந்த சார்ல திருப்பி மலையா இருக்கு அனுகிரகம், அப்படியே கல்கண்டா தித்திக்கிறது. அதான் சொன்னார் இந்த மலை நம்ம லட்சிக்கும், அதை காட்டுவதுக்குதான் பிரபத்தியேதம் கிரீம் பிராயகா ஸ்ரீ சுவாமி தேசிகர் முதல்ல ஒரு பிரபத்தி அனுஷ்டானம் முதல்ல கிரிக்கு பண்ணார் அந்த இடத்துல. அதான் சொன்னார் நான் உங்களை ரட்சிக்கலப்பா, இந்த மலை தான் ரட்சித்து என்று கிருஷ்ணாவதாரத்தை காட்டுவதற்கு கோபத்தினர் எம்பெருமான் தூக்கினர் கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்னும் அப்படின்னு. கல்லெடுத்து கல்வாரி காத்தான் பெருமான் நினைச்சிருந்தா சக்கராயத்தை விட்டு இந்தனுடைய மழையை தடுத்திருக்கலாம் கோபூஜையின் போது, கோவர்த்தன பூஜையின் போது. ஆனா எம்பெருமான் என்ன பண்ண, இந்த ஆஸ்திகால் எல்லாம் இந்த மலையை தான் வந்து பெருமாளா வன தேவத்தையா நினைச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா, இப்ப நான் வந்து என் சக்கரத்தை விட்டாக்கா இவா இது மேல இருக்க விசுவாசம் போயிடும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் தன் திருவுள்ளத்தில் விஷயத்தை இருத்தி இந்த மலைய ஒரு க்ஷணமாத்திரம் யாஜத்தாலே தன் திருக்கரங்களை தூக்கி அதனால் பெருமாள் அந்த மலையை எடுத்து இந்த மலைதான் உங்களை ரட்சிப்பது என்பதற்கு அந்த யாதவாளுக்கு காட்டுறதுக்காக எம்பெருமான் அப்படி மலையின பெருமையை தூக்கி நிறுத்தின கிருஷ்ணாவதாரத்துல. கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமருபோங்கச்சு ஊரகத்தா என்னும் அப்படின்னு திருமங்க மன்னன் திருடுநாண்டகத்திலே மங்களாசாசனம். அதனால இது எப்படி இருக்குன்னா, ஒரு கரும்பான மலை கரும்பு, கட்டியான மலை கரும்பு, சாறு உள்ள மலையாயிருக்கு. அப்பேற்பட்ட இக்ஷுசார சவந்தேவ என்மூர்த்தியா சக்கராயுதம் மூர்த்தின்னு சொன்ன என் மூர்த்தியான எம்பெருமான திவ்ய மங்கள விக்கிரகம் சுவாமி நம்மாழ்வார் என்ன சொன்ன திருவாய்மொழன்னு கேட்டாக்க, நமக்கு எல்லாம் யாரை சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கிறோம் சொன்னா, அப்போ வந்து பெருமாளை அடையும் வழியாகவும் அடையப்படும் வஸ்துவாகவும் எம்பெருமான் இருக்கான் என்பதை முதல் 200 பாசகங்களில் காட்டி, அப்ப எம்பெருமான் எப்படி இருப்பான்னு 12 ஏதாவது ஒரு திரு உருவம் ஒரு திவ்ய மங்கள விக்கிரகம் அவனுக்கு இருக்கணுமே என்று மனசுல வாங்கிட்டு அந்த திவ்யானங்கள விக்கிரகத்தை எம்பெருமானுடைய அந்த திவ்யானங்க விக்கிரகத்தின் மேலே முகலாசம்மன்னர் முடிச்சோதி ஆய்வுனது முகச்சோதி வளர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு முடிச்சோதியான்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய விக்கிரகத்தை வந்து முதல்ல அங்க 3வது 10 முதல் எடுத்த உடனே முகலாசாசனம் பண்றார். அப்போ என் மூர்த்தியா மூர்த்தியாகிய பெருமான் சீனிவாசனாவுடைய அந்த திவ்ய மங்களக விக்கிரகம் இருக்கு, அந்த சேவையே பாப நிவர்த்தகம் சொல்லிட்டு சாய்க்கிற பெரிவாள்லாம் எப்படி இருக்குன்னா, கரும்பிருந்த கட்டிய கடல் கிடந்த கண்ணனே அப்படின்னு. முதல்ல வைகுண்ட வாசம், அப்புறம் க்ஷீராப்திலே வாசம், அப்புறம் வந்து அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரம் விபவாவதாரத்துக்கு அப்புறம் அர்ச்சாவதாரம், பெருமாள் அங்கிருந்து இறங்கி இங்க வர. அவங்க கடல் கடல் வண்ணன் தான் இங்கே கலியுக கண்ணனாய் சீனிவாசனாய் திருமலையில நின்று கொண்டு கால்கடுக்க நின்று கொண்டு நமக்கெல்லாம் பரமானுகிரகம் பண்ணுகிறான் என்பதானது நம்ம பெரியோருடைய வாக்கு. அப்ப என்மூர்த்தியா சக்கராயுதம்னு சொன்னார். அந்த சீனிவாசன் ஆகிய மூர்த்தி தன்னுடைய மூர்த்தியினுடைய வைபவத்தாலேயும் அதில் ஏற்பட்ட காந்தியினாலேயும் அந்த மூர்த்தியை சுபாசிரியமான திருமேனி உடையவனாய் இருந்து கொண்டு கரும்பிருந்த கட்டியாய் இருந்து கொண்டு இந்த ஆசிதாலுக்கு அநேக விதமான அனுகிரகங்களையும் தம் தயை என்ற குணத்தாலே பிரசாதமாக கொடுக்கிற என்மூர்த்தியா சக்கராயுதம், அதாவது சக்கரை கல்கண்டு அது மொத்தமே தயையினுடைய சொரூபமா இருக்குன்னு தேசியனுடைய திருவுள்ள மந்திரத்தில். அதனால்தான் எடுத்த உடனே அந்த தயையை கொண்டு காட்டாருங்க, சத்யாம் குருஷ்வ தயைவ தயைக சிந்தோன்னு கூறத்தாழ்வான் அவளுடைய ஸ்லோகத்திலையும் ரொம்ப அற்புதமாக காட்டுறார். அதே மாதிரி தேகலித சுதியினும் இந்த கரும்பின் சாறு போல விஷயத்தை தேசிகன் தன்னுடைய ஸ்தோத்திரத்திலே காட்டுறார் அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த தயையானது எம்பெருமானிட்டே மட்டும்தான் நமக்கு கிடைக்கல, இது இந்த மலையே நமக்கு தயை என்ற குணத்தை அனுகிரகம் பண்ணும். அதனாலே யார் அனுகிரகம் பண்றாரோ அவளை முதல்ல சேவிச்சுட்டு தான் போனும். எம்பெருமானத்தை நீ டேரக்டா போய் அவன் திருவடியை தொடர்றது என்பதானது ஒரு அசாத்தியமான விஷயம், நம்மளால சாதிக்க முடியாதத. அதனாலே நம்ம பெரிய அனுஷ்டானம் என்ன பண்ணா, எம்பெருமானுக்கு யார் யார் கைங்கரியம் பண்றாள் அவள்லாம் முதல்ல சேவிச்சுட்டு எம்பெருமான்கிட்ட போப்பா. ஏன்னா எம்பெருமானுக்கு வந்து அவனுடைய திருவடியை ஆராதிக்கின்ற பாகவதால் ரொம்ப விசேஷமானவன். அதனாலே அவாள நமஸ்காரம் பண்ணா எம்பெருமான் பிரீதிகரனாயிடுறான். அதனாலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ட்டு சொன்ன ஆண்டாள்னா யார் நாயகனான் இந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாஜில் காப்பானே, மணிக்கதவம் தாழிரவாய் அப்படின்னு துவாரபாலகால போய் முதல்ல கேட்டான். அடுத்த பாசனத்துல என்ன சொன்னான்னா, எம்பெருமான் கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான், அவளுக்கு முன்னால நிறைய பேர் படுத்துட்டு இருக்கான் சாமி, அவளை தாண்டிதான் எம்பெருமான்ட்டே போனோம்னு சொன்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையம் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனாற்றெல்லாம் கொழிய குளவிளக்கு எம்பெருமாட்டு யசோதா வரிபுராய் அப்படின்ட்டு இவாளெல்லாம் தாண்டிதான் எம்பெருமான்ட போகும்படியான பாசுரத்துல காட்டிருக்க ஆண்டாள் நாச்சர். அதனால எம்பெருமானுக்கு கைங்கிரம் பண்ணக்கூடதான் மலையை முதலே நமஸ்காரம் பண்ணிட்டு போற, அதுதான் சத்சம்பிரதாயம்னு காட்டுறா பெரியவா நமக்கு. எப்படியுமா ஒரு சன்னதி உள்ளே போறோம்னா முதல்ல கோயிலே நமஸ்காரம் பண்ணும், கோபுர தரிசனம் பிரதமம், தது அனந்தரம் துவஜஸ்தம்பத்திலே நமஸ்காரம் பண்ணி கருடாழ்வான சேவிச்சுட்டு தாயார் சன்னதிக்கு போய் தாயார சேவிச்சுட்டு பிரதட்சிணமா வந்து திருப்பி எம்பெருமான் சன்னதி உள்ளே போகும்போது துவாரபாலகாலை நாயகான நந்தகோமடைய கோயில் காப்பாளை வாயில் காப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எம்பெருமான கர்ப்பகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் பிரவேசம் பண்ணி பெருமாளை சேவிக்க முடியும். இது வந்து சிஷ்டாச்சாரமா நமக்கு பெரிய அனுஷ்டானம் பண்ண விஷயங்கள் இல்லையா, அப்பதான் பெருமாளை வந்து பிரீத்திகரனாய் நம்மளுடைய விஷயத்தை கேட்டுக்கிறான், அது குருமுகமா போற மாதிரி அது. அதனாலதான் சுவாமி தேசிகம் முதல்ல மலையை வந்து மங்களாசாசனம் பண்ணியாது. அதே மாதிரி பெரும்பெருமான சேவிச்சுட்டு திரும்பி வரும்போதும் சரி, நிறைய பெரியவாட்டை நான் பார்த்திருக்கேன், நம்மளும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய விஷயம்தான். திருவரங்கனை சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கத்தேனு கிளம்பும் போதோ, திருமலையை பெருமானை சேவிச்சுட்டு திருமலை விட்டு இறங்கி வரும்போதோ, ஏ சீனிவாசா என்னை ரட்சிப்பா, திரும்பி வந்து நான் உன்னை சேவிக்கக்கூடிய ஸ்திதியை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பெரியவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். திருவரங்கத்தில் விட்டு பஸ் ஏறி விட்டு போகும்போது ராஜகோபுரத்தை பார்த்து ஒரு கைகூப்பு என்பதானது ஒரு அனுஷ்டானத்தை இன்று வரைக்கும் இருக்கு. ஏன்னா சேவிக்கிறதுக்கும் அவனை அனுகிரகம் பண்ணணும் இல்லையா, வந்து சேவிப்பதற்கு அவனை அனுகிரகம் பண்ணணும், சேவிச்ச புறத்துக்கு நிம்மதி ஆத்துல போறதுக்கு அவனை அனுகிரகம் பண்ணணும், புறகா வந்த அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவனை அனுகிரகம் பண்ணணும். அதுதான் அவனுடைய தயை என்ற குணத்தாலே நடக்கும். அதனால எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த மலை இருக்கு. அந்த மலையே சுவாமி தேசிகன் முதல்ல மங்களாசாசனம் பண்ற. பிரபத்தேதம் கிரிம் பிராயகா சீனிவாசானுகும் பயா யன்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இந்த மலைக்கு ஒரு தனியா பாசுரத்தை கொடுத்தார் நமக்கு. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு, கருவினரிவினையும் கடியும் வெப்பு, தின்னமது வீடன்ன திகழும் வெப்பு, தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெறுப்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, பின்னவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேதவெற்பே அப்படின்னார். வேத வெற்பாயிருக்கு சுவாமி, அநேகம் பேர் விரும்புகின்ற வெற்பாயிருக்கு, வேங்கட வெற்பாயிருக்கு, வேத வெற்பாயிருக்கு, மலையே வேதம் அப்படின்னு சொன்னார். இந்த ஜீவாத்மா மட்டும் விரும்புகிற வெறுப்பு அது இல்லை, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னர். கேட்டதை கொடுக்கக்கூடியதான வெறுப்பு அப்படின்னு. அதனாலேதான் சுவாமி தேசிகன் தன் திருவுள்ளத்தில் இருத்தி மலைக்கு ஒரு தனியா பாசுரம் அனுகிரகம் பண்ணி நமக்கெல்லாம் சிவ ரகசத்திரிய சாகத்திலே. அதனாலே இந்த மலையை முதல்ல பிரபத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஆச்சார கோட்ட பிரபத்தி பண்ணி எம்பெருமானுடைய தய என்ற குணத்திலே பிரவேசம் பண்ண போற சுவாமி தேசிகன். தவத் பரியந்தும் இந்த முதலுடைய முதல் பாசுரமான தேசியனுடைய பாசுரமானது மலையை நமஸ்காரம் பண்ணி அந்த சீனிவாசனாகிய தய என்ற குணத்தை கொண்டு ஆசிதால் கட்டப்படும் போது தானும் அனுகம்பையாயிருக்கான் அப்படி என்பதை காட்டி அவனுடைய சரீரம் எம்பெருமாடு இந்த எல்லாமே இக்ஷுசாரமாயிருக்கு, கரும்பின் சாறு போல இருப்பதா இருக்கிறது, இருக்கிறைய ஸ்திதியிலே இந்த ஆசியால் அந்த தயைக்கு பாத்திரம் உதராய் ஆக வேண்டும் என்று தான் நமஸ்காரம் பண்ணி பிரபத்தி பண்ணி எம்பெருமானை சேவிக்க எல்லாரும் வர வேண்டும் என்று திருவுள்ளப்பத்து சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தை அவதாரம் பண்ணி வைக்கிற ரெடியன் கவிதார்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.